ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತ್ತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. நாம் தெரிந்தே செய்யக்கூடிய பாபங்களை எப்படி போக்கடித்துக் கொள்வது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க வேண்டும். அனுதாபாத்து உப்பரமாத்து பிராயஷ்சித்தோன் முகத்வதா தத் பூரணாச்ச அபராதாக சர்வே நஷ்யந்தி பாதசா என்று சொல்லப்படுது. நாம் ஒரு தப்பு காரியம் பண்ணுறோம், நாம் பண்ணச்சேயே அது தப்பு காரியம் தெரியுது, தெரிஞ்சு பண்ணிட்டோம். பண்ண பிற்பாடு நாம் இப்படிப்பட்ட தப்பு காரியத்தை பண்ணியிருக்கோம்னு வருந்தினோமானால் இந்த வருத்தத்தினாலேயே ஒரு கால் பங்கு அந்த பாப்பம் போயிடும், அந்த கர்மாவனால் வரக்கூடிய பாப்பம் போகும். உபரமாத்து மறுபடியும் அந்த தப்பு காரியத்தை பண்ணாமல் இருந்துட்டோம்னாக்க இதனால இன்னொரு கால் பங்கு அதனுடைய பாப்பம் போயிடும், கர்மாவனால வரக்கூடிய பாப்பம் போகும். பிராயஷ்சித்தோன் முகத்வதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பிராயஷ்சித்தம் இந்த கர்மாவுக்கு இந்த தவறு பண்ணினதுக்கு இதுக்கு என்ன பிராயஷ்சித்தமோ அந்த பிராயஷ்சித்தம் நாம பண்றதுன்னு ஆரம்பிக்கிறது, அதுக்கு முயற்சி பண்றது, அந்த முற்படுவதனால இன்னொரு 25% போயிடுதான். கடைசியா மீதியா இருக்கிற 25 விழுக்காடு அது பிராயஷ்சித்தத்தினால போறது என்பதாக சொல்லுகின்றார். இப்படி நாம் ஒவ்வொரு தப்பு காரியத்தையும் நாம் ஒன்னு ஒன்னையும் ஐடென்டிஃபை பண்ணி இதுக்காக வருந்தி மறுபடியும் அந்த காரியத்தை பண்ணாமல் போய் அதுக்கு பிராயஷ்சித்தத்தில் முற்பட்டு பிராயஷ்சித்தத்தை முடிச்சு இப்படி எல்லாம் பண்ணணும்னாக்கா நாம ஒன்னா ரெண்டா எத்தனை தப்பு காரியம் பண்றோம், இதுல எவ்வளவுன்னு நாம சொல்ல முடியும். ஆகையால இது பொதுவான ஒரு விஷயம், யாருமே தவறிழித்தோம்னால் இதுக்காக தான் எல்லாமே சேர்ந்து எம்பெருமான் இடத்துல மறுபடியும் பிராயஷ்சித்த பிரபத்தி பண்ணிக்கிறதுன்னு சொல்றது. நாம புத்திபூர்வமா பண்றக்கூடிய பாப்பங்களுக்கெல்லாம் போக்கடிக்கணும்னு சொல்லி பெருமாளிடத்துல பிராயஷ்சித்த பிரபத்தி அவனையே புகழாக அடைவது என்பதாக. ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்துல பெருமாள் கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். என்னன்னு கேட்டோம்னா பாகவத அபச்சாரம். நாம ஒரு பாகவதர்கள் இடத்துல அபச்சாரப்பட்டோம்னாக்க பாகவதாபச்சாரம் பண்ணிட்டு பெருமாள் இடத்துல போய் பிராயஷ்சித்த பிரபத்தி பண்ணிடமானாக்க அது ஆகாது. எப்படிப்பட்ட எந்த பாகவத ஆளிடத்துல அபச்சாரப்பட்டமோ அவளிடத்திலேயே போய் நாம் இடத்துல அபச்சாரப்பட்டுட்ட, இனிமேல் இப்படிப்பட்ட அபச்சாரம் நேரடாத இருக்க வேண்டும், அதை க்ஷமித்து கொள்ள வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணுமா? அப்படி பண்ணிட்டாதான் அந்த பாகவதாபச்சாரமே போகும் என்பதாக சொல்லுகின்றார். எல்லா விதமான அபச்சாரங்களை காட்டிலும் பாகவதாபச்சாரம்ன்றது இருக்கே ரொம்ப ரொம்ப பெரிய அபச்சாரம். இதனால எம்பெருமானுக்கு சீற்றம் ரொம்ப அதிகமாக வரும். ஆகையால இதை தணிப்பதற்கு ஆகையால நாம் எதில் பயப்படுறோமோ பயப்படலையோ பாகவதாபச்சாரத்தில் கட்டாயம் பயப்பட்டு தான் ஆகணும் என்பதாக சொல்லுகின்றார். இறுதியாக ஒரு விஷயம், ஸ்ருதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது சுகத சாதகத்தான் துஷந்தகா பாபகர்மணான்னு சொல்லி. யாரெல்லாம் நமக்கு சுகருத்தாக இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் நம்மளுடைய நல்ல கர்மாக்கள்லாம் போய் சேருமா? யாரெல்லாம் நமக்கு எதிரியாக விரோதியாக இருந்திருக்காளோ அவளுக்கு அவளிடத்துல நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள்லாம் போய் சேருமா? கர்மாக்கள் போய் சேரும், கர்மாக்கள் போய் சேரும்னா கர்மாக்கள் எங்கேயும் போகாது, கர்மாக்கள் இருக்கும். அந்த நல்ல கர்மாவனுடைய பலன்கள் அவளுக்கு போய் சேரும் சுகுருத்துக்களுக்கு, கெட்ட கர்மாவனுடைய பலன் நம்மளுடைய விரோதிகளுக்கு போய் சேரும். இப்ப பரண்யாசத்தினால எல்லா கர்மாவும் போயிடுத்துன்னு சொன்னோம்னாக்க, இப்ப சுகத சாதுகத்தியா துஷந்த பாப கர்மனான்னு சொல்லியிருக்கேன், இப்ப இதெல்லாம் யாருக்கு வரும், எங்க போய் சேரும், ஸ்ருதியில சொல்லிருக்கிறது பொய்யா, இது என்னதுன்றது ஒரு கடைசியில் ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டோம்னா, இந்த கர்மாக்கள் விஷயத்துல சொல்லச்சு நாம சொன்னோம், அதாவது பலன் கொடுக்கிற சஞ்சித கர்மாக்கள்லாம் மொத்தமா போயிடும், அதுக்கப்புறமா வரக்கூடிய உத்தராகங்கள்லாம் நம்மளிடத்துல ஒட்டாத போயிடும்னு சொல்லி சொன்னோம். சஞ்சித கர்மாக்கள் மொத்தமா போயிடும்னா என்ன தாத்பரியம், நாம பண்ணிருக்கிற கர்மாக்களுக்கு பலன் கொடுக்கிற இருக்கிற கர்மாக்களுக்கு பலன் கொடுக்கணும்ன்ற எண்ணம் எம்பெருமானுக்கு ஏற்படாத இருந்திருக்கிறது, அதுதான் வந்து. அதே மாதிரி உத்தராகம் நாம பரநியாசம் பண்ண பிற்பாடு செய்தமான பாபம் வந்துன்னா அந்த பாப விஷயத்திலையும் கூட பெருமாள் அதுக்கு உண்டான பலன்களை நமக்கு கொடுக்காத இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு சங்கல்பம் அவனுக்கு ஏற்படுத்துறது இருக்க, இது பரநியாசத்தினுடைய மகிமைன்னு சொன்னோம். இப்ப அந்த கர்மாக்கள்லாம் அங்கேதான் உட்காந்துருக்கு. அந்த கர்மாலாம் என்ன பண்ணும் இப்போன்னு கேட்டோம்னா, ஒரு பாகவதாபச்சார பட்டமானாக்க அவ தள்ள போய் விழுந்துடும், அவனுடைய சஞ்சித கர்மா இவனுடைய அதுக்கப்புறமா இருக்கிற உத்தராகங்கள், அதாவது விநாசத்துக்கு அஸ்லேஷத்துக்கு இதுக்கெல்லாம் விஷயமாக இருந்திருக்கிற கர்மாக்கள்லாம் நாம பிராமாதிகமாக அறியாது செய்கின்ற கர்மாக்கள், அதாவது தவறுகள், அந்த தவறுகள்லாம் கூட நமக்கு யாரெல்லாம் இப்படி பிரபத்தி பன்னெண்டவாளிடத்துல விரோதியா இருந்திருக்காளோ அவளிடத்துல போய் இந்த துஷ்கிருத கர்மாக்கள்லாம் இதனுடைய கர்மாக்களுக்கு உண்டான பலன்கள்லாம் அவ தள்ள விழுந்துரும், அவளுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடும். இவாளுக்கு எல்லாம் வந்து யார் நண்பர்களாக இருந்திருக்காளோ அவளுக்கு சுகிருதங்கள்லாம் போய் சேரும். ஆகையால ஸ்ருதியில சொல்லிருக்கிறதும் ஏற்படு அது அப்படியே உண்மையானதுதான், அதுக்கு மாறுபட்ட கருத்து எதுவும் இங்க சொல்லல. ஆகையால நாம எல்லாம் இந்த கர்மாவை பத்தி இப்போ இது சுவாமியினுடைய கிரந்தங்கள்ல காலக்ஷேபம் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது. இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு தெளிவு ஏற்படணுன்றதுக்காக அடியேன் புரிந்து கொண்டவரையில் இங்கு சொல்லி இருக்கின்றேன். நாம் எல்லாரும் ஆச்சாரிய கடாட்சம் பெற்று ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சு பாகவதாபச்சாரம் இல்லாமல் இருக்கும்படியாக அந்த எம்பெருமானிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிண்டு சுவாமி தேசிகனை நம்மளுடைய மனசுல எப்பவும் இருக்கும்படியாக பிரார்த்தனை பண்ணிண்டோம்னாக்க கர்மாக்கள்னால நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.